यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित नीवील 16வது ஸ்லோகம், திருப்த பத்தியில 4வது ஸ்லோகம். அபி சத்பத நிஷ்டானாம் ஆஷா பூரயதாம் அபி அகஸ்த்ய விருத்திர் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். அபி சத்பத நிஷ்டானாம் ஆஷா பூரயதாம் அபி அகஸ்த்ய விருத்திர் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். சத்பத நிஷ்டானாம் அபி, நல்ல மார்க்கத்திலே செல்பவராயினும் ஆஷாக ஆசைகளை பூரையதாமப்பி நன்றாக பூரித்தாலும் மேகானாம் மேகங்களுக்கு அகஸ்திய விருத்தி அகஸ்தியர் செய்த அற்புதமான காரியங்களை அனுசரிப்பது என்பது ஹந்த ஐயோ மாலின்ய காரணம் கருப்பு வர்ணம் என்கிற தோஷத்திற்கு சமமானதாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம் வியாக்கியானம் பார்த்தால் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெரியவாள் வியாக்கியானத்தில் நிறைய விஷயங்கள் இதில் சாதிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாள் 11 அர்த்தங்கள் பண்ணியிருக்கா. அவ்வளவு அழகான ஸ்லோகம். இது பர்யந்தம் சுவாமி தேசிகன் ஒரு திருப்தனை பற்றி, அதாவது கர்வம் உள்ளவனை பற்றி சில விஷயங்களையே அவனோட அவன் செய்யும் தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டினார். அவன் பிறப்பிலிருந்தே கர்வத்தோடு இருக்கக்கூடியவன். ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்றவர் நல்லவர் தான், நல்ல மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிறவர் தான். ஆனா சில காரியங்கள் அவர் நல்ல காரியங்கள் பண்றதை பார்த்து ஒரு டம்பம், என்ன போல யார் இந்த காரியம் பண்ணுவா அப்படின்ற ஒரு டம்பம் அடிச்சுக்கிறவா இருக்காளே அவளுக்காக இந்த ஸ்லோகம். சில காரணங்கள்னால நல்லவராயிருப்பினும் சில சந்தர்ப்பங்கள்ல வீணாக கர்வப்படக்கூடியவளை பத்தி இந்த ஸ்லோகம். சத்பத நிஷ்டானாம் நல்ல மார்க்கத்திலே பிரவேசிக்கிறவர்கள், நல்ல எண்ணமுடையவர்கள், ஆஷாக பூரையத்தாமப்பி யாராவது வந்து கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷமாக யாச்சகம் வந்து கேட்டால் அவளுடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தி பண்றவா, அப்படிப்பட்டவர்கள் அசாத்தியமான காரியத்தை பெரியவா ஒருத்தர் பண்ணான்னா அது என்ன பெரிய காரியம், அந்த காரியத்துக்காரில் நான் பல மடங்கு பண்ணுவேன், இது பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்கிறார். அகஸ்திய விருத்திர் மேகானாம், அகஸ்தியர் சமுத்திரத்தை பானம் பண்ணார், மேகமும் சமுத்திரத்தை பானம் பண்ணிட்டு சமுத்திரத்தை பானம் பண்ணி ஜலமாக பொழிகிறது, மழையாக பொழிகிறது. அப்படி இருக்கிறப்போ மேக அகஸ்தியர் சமுத்திரத்தை பூர்ணமா பானம் பண்ணார். நானும் தான் பானம் பண்றேன், அகஸ்தியர் பண்ணதை பத்தியே இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கீங்களே, நான் கூட தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கர்வப்பட்டால் அந்த மேகத்துக்கு ஹந்த மாலின்ய காரணம் என்ன பிரயோஜனம் இருக்க போறது இல்லையா. அத சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். எப்படி அப்படின்னா, சில விஷயங்கள்ல பெரியவாளோட நமக்கு ஒத்து போறது. அப்போ சில விஷயங்கள்ல பெரியவாளோட நமக்கு ஒத்து போறது அப்படின்னா அவளோட நம்ம சமம் அப்படின்ற ஒரு கர்வம் நமக்கு வந்துடவே கூடாது. அப்படி பண்ணா என்ன ஆகும், கர்வப்பட்டால் பாபம் வந்தே தீரும். நானும் கடலை குடிக்கிறேன், அகஸ்தியரும் கடலை குடிக்கிறார். அகஸ்தியர் விந்திய மலையை நிறுத்தினர், வாதாபியை சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ணார். அது மாதிரி செயல்களை நானும் பண்ணுவேன், எனக்கு பெரிய விஷயம்னா அப்படின்னு கர்வப்பட்டால் அபகீர்த்தி பாபம் இதுதான் வரும், வேற எதுவுமே வராது. மேகம் கருப்பா இருக்கு, மழை விட்ட பிறகு பார்த்தால் வெள்ளையாயிடுறது. அது மாதிரி தகாதத தப்புன்னு தெரிஞ்சு நாம பண்ணா அதனால பாபம் வரும். அத பாபம் வரும்னு தெரிஞ்சு நாம் அதை தொடாமல் இருந்தால் நமக்கு எப்பவுமே பிரகாசம் இருக்கும். ஒரே ஒரு அகத்தியருக்கு சமமா லோகத்தில் இருக்க மேகங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் சமமா ஆகாது. அகஸ்தியர் அகஸ்தியர் தான், மேகங்கள் மேகங்கள் தான். அது மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்தால் கூட ஒரு மகானுக்கு ஈடு ஆகவே முடியாது. இதுதான் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமா சொல்றார். இதுல உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த இந்த ஸ்லோகத்தை இன்றைய நடைமுறையில பார்த்தால் துவாதசி ததியாராதனையோட ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனோரதத்தில் இருக்கிறவள் பலருடைய மனோரதங்களை, நல்ல மார்க்கத்தில் இருக்கிறவள் மற்றவாளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்றவள், என்னென்னவோ காரியம் பண்றாள், ஆனாலும் அவள் சத்துவகுணங்கள் அவளுக்கு வெளியில வரல. ஏன் காரணம் அப்படின்னா அவளுடைய பாப்பங்கள். நல்லவன் தான், ஆனா கூட அவன் வெளியில தெரியல, அவன் பாப்பம் தடுக்கிறது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பாப்பத்தை போக்கடிக்கக்கூடிய அகத்தி கீரையே சாப்பிடணும். அகஸ்திய விருத்தியர் மேகானாம் அப்படின்றதுக்கு, பாபங்களை போக்கடிக்கக்கூடிய அகத்தி கீரைய துவாதசி அன்னைக்கு நாம சேர்த்துக்கணும் அப்படின்னா. இது சுவாமி தேசிகன் எங்கேயோ எடுத்து சொல்றாருன்னு காட்டல அவர். இது வந்து கவி கல்பனை கிடையாது, அபிநவ தேசிகருடைய, நிகமாந்த மகாதேசிகருடைய கவி கல்பனை கிடையாது, அபிநவ தேசிகருடைய வியாக்கியான பாண்டித்யம் கிடையாது. அதுக்கு அவர் பிரமாணங்கள் பிரமாணமா காட்டுறாரு வைத்திய சாஸ்திரத்துல. அகஸ்திய விருத்தியர் மேகானாம் அப்படின்னு, பாபங்களை போக்கடிக்கும் அப்படின்னு. யோஜனானாம் சதம் யாத் கணே துவாசலி லீலாஷயான் கோஷக்ரின் மூத்திர விருத்திர்வா கோபிரேவ சக பிரமேத் அப்படின்னு தனிக்கர்களா இருக்க, வைத்திய சாஸ்திரத்தில் எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை. தனிக்கர்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், சாதாரணமானவனா இருக்கட்டும், யார் ரோகம் பிடிச்சவனா இருக்கட்டும், ரோகம் பிடிக்காதவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் துவாதசியில இதை சாட்டே தீரணும். அப்பி சத்பத பூரைய சத்பத நிஷ்டானாம் பூரையதாம் அப்பி, யாரா இருந்தாலும் இதை சாட்டே தீரணும் அப்படின்னு சொல்ற. சரி, ரோக நிவர்த்தி ஆகும், பாப்ப நிவர்த்தி எப்படி ஆகும் கேட்பாரோ இல்லையோ இல்லையா? ரோக நிவர்த்தி ஒத்துக்கிறோம், பாப்ப நிவர்த்தி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு கற்றார் ஜென்மாந்தர கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திர் ஓஷதைஹி தானைஹி ஜப ஹோமாதி அர்ச்சனாதிபிஹி. ஜப ஹோம அர்ச்சனாதிபிகின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தை கொண்டு பார்த்தால் எப்படி துளசி இலைக்கு, துளசி இலையையும் தீர்த்தத்தையும் சேர்த்து சாட்டுன்னு வந்தால் சில ரோகங்கள் பாபங்கள் நிவர்த்தி ஆறுதோ, அது மாதிரி அகத்திக்கீரையை சாட்டாலும் பாபங்கள் நிவர்த்தி ஆறுது. எப்படின்னா, சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோகம் நிவர்த்தி ஆச்சுன்னா தானா பாபங்களும் நிவர்த்தி ஆகும். அகஸ்தியா பித்த கபஜித்து சாத்துர்த்திகரோ சாத்துர்த்திக ஹரோ ஹிமஹ ருக்ஷோ வாதஹரஸ்திக்தா பிரதிஷ்யாய நிவாரகா அகஸ்தியா சிசிரம் கௌல்யம் த்ரிதோஷக்னம் பிரமாபகம். இப்படி எல்லாம் இதில் சொல்லப்பட்ட பிரகாரம் அகத்திக்கீரியை நம்ம சாட்டு வந்தால் நமக்கு சில பாபங்கள் நிவர்த்தி ஆறுது. அதுவும் கண்டு விஷம் ரத்த பித்தம் நாசையேதி கீர்த்திதம். நம் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கி நமக்கு பிரகாசத்தை கொடுக்கறது இந்த அகத்திக்கீரை. அப்போ மேக மேகான்றதுனால மேகா அப்படின்னு மேகாக்கிய ரோகத்தை பத்தி சொன்னதாக இங்க எடுத்துக்கணும்னு வியாக்கரண சாஸ்திர பிரகாரம் நிரூபிக்கிறார் உத்தமூர் சுவாமி. இப்ப ஏன் இந்த விஷயத்தை அடியை நீங்க விஜயாபிக்கிறேன் அப்படின்னா, பல பேர் இந்த காலத்துல துவாரசியில சின்ன பசங்கள்ல இருந்து அகத்திக்கீரையை சாப்பிடுறது அப்படின்ற ஒரு வழக்கத்தையே வச்சுக்கிறது இல்லை. அது என்னவோ பெரியவாள் தேவையில்லாமல் அதை ஏற்படுத்தி வச்சாலும் மாதிரியும், நாம் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்டுல எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, இன்னும் பல பேர் அகத்திக்கீரிய இந்த ஜெனரேஷன்ல பார்த்ததே இல்லைன்னா பெருமையா சொல்லிக்கிறான். அதனால ஏன் துவாதசனி கார்த்தால சாப்பிடணும் வச்சா அப்படின்னா, ஏகாதசி பூர்த்தியாக நெரிஜல உபவாசம் இருந்தால் துவாதசனி கார்த்தால் அதை சாப்பிட்டால் அவ்வளவு உடம்புக்கு நல்லது, நமக்கு ஏகப்பட்ட உபாதைகள்லாம் நீங்கும் அப்படின்றதுக்காக பிரிவால் அதை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஏற்படுத்துறான். அதனால அகத்திக்கீரைய நாம தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு பெரியவாருடைய வார்த்தைகள் மூலமாக தெரியறது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தால் மறுபடியும் எப்பேற்பட்ட பெரியவாளா இருந்தாலும் சரி, அகத்திய பாஷை அப்படின்னா தமிழ் பாஷைன்னு அர்த்தம். அவள் அந்த தமிழ் பாஷையினால் தமிழ் பாஷையில் ஏற்பட்ட ஆழ்வார் சீசூக்திகளை தெரிஞ்சின்றாள். ஆழ்வார் சீசூக்திகள் மூலமாக நமக்கு தெளிவான ஒரு பக்தி கிடைக்கும். தெளிவான பக்தி கிடைச்சதுன்னா இந்த அகஹா இந்த பாப அகம் இந்த பாபமானது போகும். அப்போ தமிழ் பாஷையில ஆழ்வார் சீசூக்திகள் இருக்கு, அந்த ஆழ்வார் சீசூக்திகளை தெரிஞ்சின்றால் நமக்கு பாபங்கள்லாம் போகும். அப்ப என்னுடைய அகத்திய விருத்தி அது என்னதுன்னு கேட்டால் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம். அப்ப சுவாமி தேசிகனுடைய பிரபந்தம் அதையும் அந்த போன்ற தமிழ் பாக்களை நாம புத்தியில ஏற்றின்றால் நம்முடைய குறைகள்லாம் தீர்ந்து நம்முடைய பாபங்களும் போகும், அனுகூலம் பண்ணும் அப்படின்னு இங்க வியாக்கியானத்தை சொல்றான். அதனால நல்ல மார்க்கத்தில் இருந்தாலும் கர்வம் பட்டால், ஒரு க்ஷணம் மாத்திரம் கர்வம் பட்டால் நமக்கு அது சத்துவகுணம் மேலிடாது, நமக்கு பாபங்கள் தான் சேரும் அப்படின்றது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 17வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 5வது ஸ்லோகம். அஸ்து தாவத் அகஸ்தியேன ஜன்னோர் மஹிம நின்னவஹாம் காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யதிருப்த்யதாம். அஸ்து தாவத் அகஸ்தியேன ஜன்னோ மஹிம நின்னவஹாம் காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேபி அதிருப்தியதா. போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் அழகான விஷயத்தை சொல்றார். போன ஸ்லோகத்தில் அகஸ்தியருடைய செயலை பார்த்து தானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதாக மேகங்கள் பண்ணி கர்வத்தை அடைந்தது அப்படின்றார். இந்த ஸ்லோகத்தினால ஜன்னு மகரிஷி ஒரு காரியம் பண்ணார், அகஸ்தியர் ஒரு காரியம் பண்ணார். இவர்களெல்லாம் காட்டிலும் பெருமாள் பாலனாக அவதரித்து ஒரு அற்புதமான காரியத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு ஒரு ஒரு கர்வத்தை காட்டிலும் அடுத்த காரியம் சிறந்து விளங்கும், அதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியம் விளங்கும். நாம கர்வப்பட்டா எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகமானது இயற்றப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால. அகஸ்தியேன அகஸ்தியரால் ஜன்னோஹோ ஜன்னு என்னும் ராஜரிஷியினுடைய மகிம நின்னவகா மகிமையை அதிசயிப்பது என்பது அஸ்துதாவத் இருந்து போக இருக்கட்டும். பாலசிய பால வடிவிலே விஸ்வக்ராசேபி இந்த உலகம் முழுவதையும் உண்டும் அதிருப்தியதா வயிறு நிரம்பாமல் இருக்கக்கூடிய இல்லன்னா அதிருப்தியதான்னு சொல்லலாம்னு ஒரு பாடம் இருக்கு. கர்வமே படாமல் தஸ்ய அந்த பாலனா இருக்கக்கூடிய பகவானுடைய மகிமையை பற்றி காகதா யார்தான் கூற முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். அற்புதமான ஸ்லோகம். ஜன்னுன்னு ஒரு முனிவர், கங்கையே இவர் பானம் பண்ணிட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் கங்கையினுடைய கதையை ராமனிடத்திலே தெரிவிக்கிறார். ராமனுடைய வம்சத்தில் வந்தவாள் கங்கையை பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் அப்படின்றது ராமன் தெரிஞ்சின்றே ஆகணும்ன்றதுக்காக இந்த கதையை விஸ்வாமித்திரர் ராமனிடத்திலே தெரிவிக்கிறார். பகீரதன் பயங்கரமாக பிரயத்னப்பட்டு, அதுதான் பகீரத பிரயத்னம்னு சொல்றா, மிகுந்த சிரமப்பட்டு கங்கையை லோகத்துக்கு அழைச்சிட்டு வரான். ரொம்ப அழகா வால்மீகி பகவான் அதெல்லாம் வர்ணிக்கிறார். விஷ்ணுபத்தின்னு முதல்ல பேருன்னு சொல்றார். அப்புறம் மந்தாக்கினின்னு பேரு, புவி பாரவத்தின்னு பேரு, பதிரிகாசிரமத்திலையும் கேதாரிநாத்திலையும் அவளுக்கு அழகனந்தான்னு பேருன்றார். நடுவுல இதுக்கு நடுவுல அதாவது அழகனந்தாவுக்குலேருந்து கங்கான்னு எங்க வருது அப்படின்னால், காங்கா காம்னா பூமி, காத்தீதி கா கங்கா பூமியை அடைந்தபடினாலே அவளுக்கு கங்கான்ற திருநாமம் ஏற்படுறது. அது ரிஷிகேஷ்ல தான் ஏற்படுறது, அதாவது ரிஷிகேஷ் ஹரித்வார்ல தான் ஏற்படுறது. ஹரித்வாரே யதா யாதா அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஹரித்வாரை வந்து அடைகிறாள், அப்பதான் அவளுக்கு கங்கானே பேர் ஏற்படுறது. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவர் ஜன்னு மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் அவள் வேகமா ஓடி வர்றார். ஜன்னு மகரிஷி அவளை வந்து பானம் பண்ணிடுறார். ஒரு அச்சுதாயன மகான்றதுக்கு கங்கா மொத்தம் இல்லவே இல்லை. போய் மறுபடியும் பகீரதன் பிரயத்னப்படுறான், காது வழியாக வெளியில விடுறார் ஜன்னு மகரிஷி. அதுதான் ஜான்னவின்னு அவளுக்கு பேரு. இது ஜன்னோகம், இது ஒரு காரியம், கங்கையே பானம் பண்ண காரியம். தான் கங்கையே குடிச்சுட்டோம் அப்படின்னு அவர் கர்வப்பட்டால், அந்த காரியத்தை காட்டிலும் சிறந்த காரியம் ஒன்று இருக்கு, அது அகஸ்தியர் பண்ண காரியம். அகஸ்திய முனி சமுத்திரத்தையே பானம் பண்ணார். கங்கை நதி, அந்த நதி கடைசியில் போய் சமுத்திரத்தில் கடக்கிறது. சமுத்திரத்தில் கலக்கும் பொழுது நதி சமுத்திரத்தில் ஏதோ ஒரு துளி பங்கு தான் இருக்கும். அந்த துளி பங்கு உடைய கங்கையை அவர் பானம் பண்ணதுனால அவர் கர்வப்பட்டால், அப்பேற்பட்ட சமுத்திரத்தையே அச்சுதாயன மகான்னு சொல்லி பானம் பண்ணார்னா அவர் எப்பேற்பட்ட சிறந்தவரா இருப்பார். சரி, சமுத்திரத்தையே பானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் கர்வப்பட்டால், அந்த சமுத்திரத்துல மகாப்பிரளயத்தை பண்ணி அந்த சமுத்திரத்துல மறுபடியும் புனசுருட்டி அப்போ ஒரு குழந்தையாக ஆலை இலையில வந்து அந்த யோ பிரம்மாணம் விருதாதி பூர்வம்னு அந்த சாஸ்திராணி உபதிதேசன்னு சொன்னால, பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசன்னு, அப்படி ஒரு குழந்தை பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிச்சு சுவாமி தேசிகனே சாதித்தா போல வேதங்கள் எல்லாம் மீட்டு கொடுத்துனர், வேதங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பாலகன் எந்த அளவுக்கு கர்வப்படணும். அந்த பாலகன் கர்வமே படுறது இல்லையே. சமுத்திரத்தெல்லாம் முழுவதுமாக மகாப்பிரளய காலத்துல பானம் பண்ணி மறுபடியும் சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் அப்பயேவ சசர்ஜாத்த தாசுவீரியம் அபாசிரஜத்துன்னு சொன்னார் மனு. அப்படி எல்லாமே தண்ணியா பண்ணி அந்த தண்ணியில ஒரு ஆலை இலையில வந்து பாலம் முகுந்தம்னர் பாலமுகுந்த அஷ்டகத்துல, அதுவும் சொல்லும்போது ரொம்ப பாலனான குழந்தை புட்டேசயானம் அந்த இலையில தூங்கிண்டு வருது, அதுவும் படுத்துண்டு வருது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும், அந்த குழந்தை ஒரு நாளாவது கர்வப்பட்டுதான்னு சுவாமி தேசிகன் கேட்கிறார். கங்கைய பானம் பண்ண ஜன்னு மகரிஷியினுடைய காரியம் சிறந்ததுன்னு அவர் கர்வப்பட்டால், அதை காட்டிலும் அற்புத மகிமையுடைய காரியம் அகஸ்தியர் பண்ண காரியம். அந்த அகஸ்தியர் சமுத்திரத்தையே தான் பானம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கர்வம் பட்டால், அதை காட்டிலும் மிக மிக அற்புதமான ஒரு காரியம் அந்த சமுத்திரத்துல பாலகனாக வந்து மறுபடியும் இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டிச்ச அந்த பகவான் எப்பேற்பட்ட கர்வப்படணும். ஆனால் ஒரு க்ஷணம் கூட கர்வப்படாமல் இருக்கானே. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னால், பெரியவாளோட ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒரு ரிசம்பிள் அதாவது ஒத்து போச்சுன்னா கூட, சில விஷயங்கள் ஏதோ சில விஷயங்கள்ல நமக்கு அவளுக்கும் ஒரு சாமியம் இருந்தாலும் கூட, அவ பண்ண காரியங்களை தான் சுலபமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நாம கர்வப்பட்டால் நம்மை காட்டிலும் சிறந்தவர்கள் இருப்பா. அந்த சிறந்தவர்னு சொல்லக்கூடியவர் கர்வப்பட்டார்னா அவரை காட்டிலும் லோகத்துல சிறந்தவர்னு சிறந்த காரியம் பண்றதுக்கான வியக்திகள் இருப்பா. இப்படி படிப்படியா போச்சுன்னா பெருமாள் இப்பேற்பட்ட அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி நம்மையெல்லாம் சிருஷ்டி பண்ணி நமக்கு வேதங்களை கொடுத்து, நமக்கு சதாச்சாரியர்களை கொடுத்து, நாம் பழகுவதற்கு பெரியோர்களை கொடுத்து, சன்மார்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய குருமார்களை கொடுத்து இப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் பண்றானே, அவன் 1% கூட கர்வமே படுறது இல்லையே. இதிலிருந்து நாம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதுக்கு வியாக்கியானத்துல பார்த்தால் 6 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வேதாந்த பரமா பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமாக 1 அர்த்தம் இருக்கு. சகஸ்ரநாமத்தில் ஜன்னோர் நாராயணஹா நரஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தன்னுடைய சக்தியை மறைப்பவன் அப்படின்னு அதுக்கு பொருள். கடல்ல, அதாவது ஷீராப்திநாதனாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தன் சக்தியை மறைச்சின்றபடியினாலதான் அகஸ்தியர் அவன் படுத்திருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை பானம் பண்ணிட்டார். ஆனா ஆள் இலையில பாலகனாக எல்லாத்தையும் உண்ணக்கூடிய அளவுல, சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவுல தன் சக்தியை அவன் காண்பிச்சான் இல்லையா மகாப்பிரளய காலத்துல. அப்போ அகஸ்தியர்களா என்ன கதி? அப்ப யாருமே ஒண்ணுமே இல்லையே, லோகத்துல பெரியவன் சொல்லின்ற ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாதே பெருமாள் முன்னாடி. ஆகையினால நாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் மகான்களோட போட்டி போடாமல், ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வசத்தினால மகான்கள் பண்ண காரியத்தை நாம பண்ண காரியங்களை விட அதிகமா நாம பண்ணிட்டால் அதற்காக கர்வப்படாமலும் மகான்களை நாம போற்றி புகழ்ந்து நாம் அவருடைய திருவடியை பற்றிக் கொள்ளணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்வருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 18வது ஸ்லோகம், திருப்த பத்ததியில 6வது ஸ்லோகம். தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ட்ரா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெரியவாள் அடிக்கடி எல்லா சந்தர்ப்பங்களிலும் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லோகம். தஷ்ட சாரங்க யூதோபி, அநேக மான்களை கடித்தாலும், யானை குட்டிகளை கொன்று தின்னாலும், தம்ஷ்ட்ரா நகரவானபி பல்லும் நகமும் இருந்தாலும், பூபிருத் கடக சம்ஸ்தோபி ராஜாவுக்குள் அரண்மனையிலேயோ துருப்பிலேயோ இருந்தாலும், துருப்புன மலைச்சாரல் அர்த்தம், மலை குகை, சாரமேயா நாய் நசிம்ஹதி சிம்மமாக ஆகவே ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இத சுவாமி தேசிகன் கையாண்டிருக்க விதம் ரொம்ப அழகான விதம். அடியனுடைய வாத்தியார் சுவாமி ஸ்ரீ உவே புதுக்கோட்டை சுவாமி, நான் அடியன் வாசிக்கிற காலத்தில் அடியனுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு கதையும் சாதிச்சிருக்கார். அது ஸ்பஷ்டமாகவே அடிக்கடி ஞாபகம் இருக்கு. அடியன் உபன்யாசங்கள்லையும் சில இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகங்களை, இந்த ஸ்லோகத்தை. அந்த கதையை முதல்ல விஜாபிச்சிடுறேன். ஒரு மன்னன், அவனுக்கு 2 குழந்தைகள். மன்னன் திடீர்னு காலகதியை அடைஞ்சுடுறான். அந்த அரசவைக்கு ராஜாவா இருக்கக்கூடியவன் யாருன்னு போட்டி வருது 2 பசங்களுக்குள்ள. குலகுருவா இருக்கிறவர் என்ன பண்றார், இவாளுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பரீட்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு போட்டி கொடுக்கிறார். இவா 2 பேருக்கும் தைரியத்தை பரீட்சை பண்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். காட்டுக்கு போய் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள யாரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வராளோ அவள் இந்த அரியாசனத்துக்கு தகுந்தவராக கருதப்படுவார் அப்படின்னு குலகுருவா இருக்கக்கூடியவர் சொல்றார். உடனே பெரியவனும் கிளம்புறான், சின்னவனும் கிளம்புறான், 2 பேரும் கிளம்பி காட்டுக்கு போறான். பெரியவனுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி, தைரியமும் அதிகம். அதனால நேர போய் ஒரு சிங்கத்தை அடக்கி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். ஒற்றர்கள் மூலமாக அவன் சிங்கத்தை பிடித்து விட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே தம்பி என்ன பண்றான், அவனுக்கு கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிண்டு வாசல்ல போயிட்டு இருக்க ஒரு சிகப்பு கலர் நாயை பிடிச்சி அந்த நாய்க்கு நகங்கள் எல்லாம் கூறு கூறாக பண்ணி அந்த நாய்க்கு பிடரி முடிகள் எல்லாம் வைத்து சிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த நாயை தயார் பண்ணி அவனும் இவன் வருவதற்கு ஒரு க்ஷண அவகாசம் முன்னாடியே அவன் அரண்மனைக்கு வந்துடுறான். இவனும் வந்துட்டான், அவனும் வந்துட்டான், ரெண்டு பேருமே சிங்கத்தை அழிச்சுட்டு வரா. ஜனங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குலகர்கிட்ட போய் ஜனங்கள் எல்லாம் சொல்றா, ரெண்டு இளவரசர்களுமே சிங்கத்தை அழிச்சுன்னு வந்துட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பார்க்கிறார் குலகுரு, சந்தேகம் ஏற்படுறது. உடனே இந்த சிம்மாசனத்துல நீங்க பிடிச்சுன்னு வந்த சிங்கத்தை உட்கார வச்சு ஒரு முறை கர்ஜிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றார். பெரியவன் என்ன பண்றான், அதை அடக்கி ஆண்டவன் இல்லையா, போய் சிம்மாசனத்துல உட்காருன்றான். உட்கார்றது கர்ஜிக்க, கர்ஜின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறான், அது கர்ஜிக்கிறது. சிங்கம் பயங்கரமா கர்ஜிக்கிறது, ஜனங்கள்லாம் பார்த்து அலறான் சிங்கம் கர்ஜிக்கிற ஒரு ஸ்டைல பார்த்த உடனேவே. உடனே தம்பியை பார்த்து கட்டளை எழுதார், நீ உன் சிங்கத்தை கொண்டு உட்கார வச்சு அதை கர்ஜிக்க விடுப்பா அப்படின்றார். அது போ போன்றான், அது போகவே மாட்டேன்றது. இழுக்கிறான், இழுத்து இழுத்து பார்க்கிறான், இழுக்க இழுக்க வரவே இல்லை, அது அங்கேயே நிக்கிறது. ஒன்னு வைக்கிறான், வச்ச உடனே அது லொல் லொல்னு கொலைக்கிறத தவிர அதால கர்ஜிக்க முடியல. ஏன்னா கர்ஜனை அப்படின்றது சிங்கத்துக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி ரகம், தனித்துவம் அது. அப்படி இருக்கிறப்போ சம்ஸ்கிருதத்திலேயே கர்ஜதீன்னு கொடுக்குறா ஒரு தாத்து. எப்பேற்பட்டவா பாருங்க, சிம்மஹா கர்ஜதீனா, சிங்கம் கர்ஜிக்கும், வியாக்ரஹா வியாக்ரயதீனா சம்ஸ்கிருதத்தில். அப்போ புலி உருமம்னா, ஸ்ரீகாந்தா கர்ஜதீன்னு சொன்னா அது ஒரு ஒரு உபலட்சணமா, எதையா ஒரு உபலட்சணமா சொல்லாமோ தவிர, ஒரு ரசிக்கிறதுக்கு சொல்லாமோ தவிர, ஸ்ரீகாந்தா கர்ஜதின்னு என்னைக்குமே வரவே வராது. சிம்மஹா கர்ஜதி, அத அந்த ஒரு வஸ்துவுக்கோசரமே படைக்கப்பட்ட தாத்து அது. அப்படி இருக்கிறப்போ சாரமேயோ நிசா நசிம்ஹதி, எங்க வாத்தியார் சொல்லுவார் இந்த கதையும் சொல்லிட்டு, சாரமேயோ நசிம்ஹதி, நாய் என்னைக்கும் நாய் தான், சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். இந்த கதை இந்த ஸ்லோகத்தோட எப்படி பொருந்து போறது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெரியவா வியாக்கியானம், தஷ்ட சாரங்க யூதோபி, நாயும் சரி சிங்கமும் சரி. சாரங்கஹானா ரெண்டு அர்த்தம், ஒன்னுக்கு மான்னு அர்த்தம், ஒன்னுக்கு யானைன்னு அர்த்தம். மான நாய் கடிச்சு தின்னும், சிங்கம் யானையை கடிச்சு தின்னும். தஷ்ட சாரங்க யூதோபி, தம்ஷ்டா நகரவானபி, அதுக்கும் பல்லு கூர்மையா இருக்கும், இதுக்கும் பல்லும் நகங்களும் கூர்மையா இருக்கும், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும் பல்லும் நகங்களும். பூபிரிஜ் கடக சம்ஸ்தோபி, நாய் ராஜாவுக்கு பக்கத்துல படுத்துன்னு தூங்கும். ஒரு எஜமானன் இருக்கான, அதெல்லாம் இந்த காலத்துல பேசணும் இல்லையா. நாயை வண்டியில கூட்டின்னு போறா, கார்ல ஏசி கார்ல கூட்டின்னு போறா, சாப்பிடும்போது பக்கத்துல உட்கார வச்சு சாதம் போடுறா. சில கொடுமைகள்லாம் கண்ணால கூட பார்த்திருக்கான் அடியன். அது நாயும் சாப்பிடுறது, அவளும் சாப்பிடுறா. இது எங்க போயிடும், இவா தட்டுல எடுத்து போடுறா, ஐந்து தட்டுல இருந்து இவா எடுத்து தின்றா. அப்போ பூபிரித் கடக சம்ஸ்தோபி, அப்படி இருக்கலாம், தன்னை ராஜாவா நினைச்சுக்கலாம், வீட்டுக்கு ராஜாவா நினைச்சுக்கலாம் நாய், நாட்டுக்கு அதாவது காட்டுக்கே ராஜாவா நினைச்சுக்கிறது சிங்கம், மலை குகைகள்ல அது வசிக்கிறது சாரமேயோ நசிம்ஹதி. இப்படி இருந்தால் கூட இந்த மூன்று விஷயங்களும் நாய்க்கும் சிங்கத்துக்கும் ஒத்து போனால் கூட சாரமேயாக நாயானது சிங்கத்துக்கு சமமாக ஆகவே ஆகாது ஒரு பொழுதும் அப்படின்னு. சாரமேயாக அப்படின்னா நாயின் அர்த்தம், சரமா அப்படின்னு ஒரு தேவலோகத்து நாய்க்கு பேரு. அப்படி எனக்கு சரியா தெரியல, அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்றேன், யமனுடைய ஒரு பத்தினிக்கு பேர் சரமானு பேர். அந்த சரமா அப்படின்னு அந்த அந்த நாய் எல்லா அந்த வம்சத்துல வந்தபடினால எல்லா நாய்க்குமே சாரமேயா அப்படின்னு வச்சுட்டார். அதனால இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பண்டிதர்கள் மானை போல ஒரு பயந்த சுபாவத்தோட உடையவரா இருப்பா, அந்த துஷ்டனை பார்த்தாலே ஓடி விலகிறவா. அப்போ இவன் ஏதோ ஒரு சில வார்த்தைகள்னால அவ பயந்து ஓடி போயிட்டான்னா, அவனை நான் நினைச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன், அவளை நான் ஜெயிச்சுட்டேன் இவன் துள்ளி குதிச்சான்னா, ஒரு பொழுது அவளை காட்டிலும் இவன் சிறந்த பண்டிதனா ஆயிடவே முடியாது. சாரமேயோ நசிம்ஹதி, இவன் துஷ்டன் துஷ்டன் தான், மகான்கள் மகான்கள் தான். இதுக்கு ஒரு கதை சொல்றா, சைவ மதத்தை சார்ந்த ஒரு பண்டிதன் சோழ தேசத்து அரசனாலே அபிமானிக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான். அந்த அங்குள்ள இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாரையும் அவன் ஜெயிச்சான். ஜெயிச்சு கோவில்ல இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகம பிரகாரம் நடந்த பூஜைகள்லாம் நிறுத்தினானாம். ஆழ்வார் பக்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஆழ்வார் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் அவன் எடுக்க வந்தானாம். எல்லாரும் வந்து அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் வந்து சுவாமி தேசிகன் இடத்துல முறையிட்டாளாம். சுவாமி தேசிகன் அந்த சைவ மதத்தை சேர்ந்த பண்டிதனோட வாதம் பண்ணாராம். வாதம் பண்ணி ஜெயிச்சு கவிதார்க்கிக சிம்ம மூல்யோ தர்க்கத்தினால அவனை ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சு அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சு மறுபடியும் ஆகம பிரகாரம் அந்த கோவில்ல பாஷகார் திருவுள்ளம் எப்படியோ அதே மாதிரி கோவில்ல நிச்சயப்படி கைங்கரியங்கள் பூர்த்தியா நடக்கும்படி ஏற்பாடு பண்ணாராம். சரங்கா அப்படின்னால் ரங்கத்தில் இருப்பவர் அர்த்தம். சரங்கா ரங்கத்தில் இருப்பவர் சாக்ஷாத் ரங்கநாதன் இல்லையா. அவர்களுடைய ஒரு கூட்டம் சாரங்க கூட்டம். அதை என்னதான் துன்புறுத்தினாலும் கடைசியில சிங்கம் ஒண்ணு இருக்கு, கவிதா இருக்கிய சிங்கம். அந்த சிங்கத்து எதிர நாய் ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப கவிதார்க்கிக சிம்மமா இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த பண்டிதனை ஓட ஓட விரட்டினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால தெரியுது. இதுக்கு ஒரு கதை கூட சொல்றா பாரதத்துல, சாந்தி பர்வதத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு ரிஷி, ரிஷியும் நாயும்னு ஒரு கதை. ரிஷியும் நாயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பிரீத்தி வச்சிருந்தா. அந்த ஆசிரம ரிஷியுடைய ஆசிரமத்தில் நாய் இருந்தா போல எல்லா மிருகங்களும் இருந்தது. நாய் ரிஷியினிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டதாக இருந்தது. அந்த நாயினிடத்திலே பெரிய மிருகங்கள் துவேஷத்தோடு இருந்துதான். அப்போ அந்த நாய் ரிஷியை சரணடைஞ்சுதான். அவர் அதை என்ன பண்ணாராம், புலியா மாத்தினாராம், சிங்கமா மாத்தினாராம். அப்படி சமயோசித புத்தியோட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாத்தினாராம். உடனே என்ன பண்ணித்தான், அது சிங்கமா மாறின உடனே மகரிஷியே துன்புறுத்த ஆரம்பிச்சுதான். மகரிஷியை துன்புறுத்த ஆரம்பிச்ச உடனே அவர் அதை நாயா மாத்திட்டாராம். நாயா மாத்தினாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷத்துக்கு அது சிங்கத்தினுடைய செயல் எல்லாம் மறந்து போய் நாயா ஒரு மூலையில உட்கார்ந்துருந்தான். சாரமேயோ நசிம்ஹதி, என்னைக்கும் நாய் நாய் தான், சிங்கம் சிங்கம் தான். அதுபோல நாம நாம் தான், மகான்கள் மகான்கள் தான். இதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் நிரூபிக்கிறார். தாசன் வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷிதனிவியில 19வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 7வது ஸ்லோகம். சத்பதம் சாதயன் மித்ரம் அபிவ்யாலஸ்தமோமய அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்ய சகசா பவேத். சத்பதம் சாதயன் மித்ரம் அபிவ்யாலஸ்தமோமய அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்ய சகசா பவேத் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஒரு அழகான விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கெட்ட வாழ்க்கையில அதிகாரம் கிடைத்தால் அவ எப்படி இருப்பா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தமோ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துஷ்டன், அந்த துஷ்டர்கள் கையில அதிகாரம் கிடைத்தால் நல்ல மார்க்கத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய தன் சிநேகிதனை கூட கர்வத்தினால ஒடுக்க பார்ப்பார்கள். ரொம்ப அழகான விஷயம், நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாம நன்னாதான் போயிட்டு இருக்கோம், நாம நல்லதையே நினைக்கிறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணணும் நாம ஆசைப்படுறோம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனால் நாம் ஸ்நேகிதன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தன் துஷ்டனா இருந்து நம்மளை எப்படா பழிவாங்குவோம், நம்மளை எப்படா அவமானப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் கிட்ட நம்மளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைச்சொருத்தர்னு வச்சுக்கோ. ஒரு ஆபீஸ்ல அவன் என்னென்னலாம் பண்ணுவான் கர்வத்தினால அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்றார். இது ரொம்ப உபயோகமான ஒரு ஸ்லோகம். இப்ப அது என்ன பண்ணுவாவா அப்படின்னு கேட்டால், எந்தெந்த விஷயத்துல நம்மளை திரஸ்கரிக்க முடியுமோ, அதாவது மறைக்க முடியுமோ, அமுக்க பார்க்க முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணுவார். என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா? சூரியன் போல பிரகாசமா இருக்கக்கூடிய தேஜஸ்விகளை கூட அவளை 10 நிமிஷத்துல மறைச்சிடுவா, அவளை பிரகாசிக்க முடியாம பண்ணிடுவா மகா வித்வான்களை கூட. அதுவும் அந்த துஷ்டர்கள் இருக்கால அவ இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டால் பெருமாள் என்ன பண்ணுவார், க்ஷண மாத்திரத்தில் அவள்கிட்ட இருக்க அதிகாரத்தை பிடுங்கிடுவார். அப்ப என்ன ஆகும், முன்னாடியாவது ஒரு மனுஷன்னு நடமாடிருந்திருப்பா அந்த துஷ்டர்கள், அதுக்கப்புறம் சுத்தமாவே யாரும் மதிக்கவே மாட்டான் அவளை. அதனால அதிகாரம் தன் கையில கடைச்சுடுத்துன்னு ஆடினால் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கடைசியில் அந்த அதிகாரம் பறி போய் தெருவில் தெரிய வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு கருத்தை தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை மூலமா அழகாவே சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு பட்டப்பா சுவாமி 20 அர்த்தம் சொல்லிருக்கார், அதாவது 20 அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அவர் வியாக்கியானத்தை எழுதி முடிக்கும்போது இத்தம் 20 அர்த்தாக உக்தாக பத்யஸ்ய சாஸ்ய ஹிருத்யஸ்ய ஏவம் பிராயாக ஞேயாக, இவ்வளவு அழகா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத சுவாமி அபிநவ தேசிகன் சொல்லும்போது உத்தமூர் சுவாமி 20 அர்த்தத்தை நமக்கு புரியணும்ன்றதுக்காக 24 அர்த்தங்களாகவே காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துக்கு. அப்பேற்பட்ட வசந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு, வேதாந்தபரமாவும் அர்த்தங்கள் சொல்லியிருக்கார், லோகத்துக்கும் அர்த்தங்கள் இருக்கு, ராமாயணத்தை உதாரணமாக காண்பிச்சு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனிடத்திலே அபச்சாரப்பட்டு கடைசியில் அந்த கெட்டவன் அபச்சாரப்பட்டதுனால கடைசியில் அந்த கெட்டவனுடைய நிலைமை என்ன ஆறுது அப்படின்றத பல இடங்கள்ல உதாரணம் காமிச்சிருக்கார். இது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லணும் அப்படின்னா மார்கழி மாசம், மார்கழி மாசம்னா ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஏன் மார்கழி திங்கள் அப்படின்னு நாச்சியார் போட்டார்னா தேவர்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தால் அது பிராமே முகூர்த்தே உத்தாய அரிம் பஷ்யேத்துன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால பிரம்ம முகூர்த்தம், நம்மளுடைய மார்கழி மாசம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேளை அது. அதனால்தான் நாச்சியார் திருமொழியில் தையோறு திங்கள் அப்படின்னு போட்டா விடிஞ்ச உடனே. அதுல மார்கழி மாசத்துல தட்சிணாயனத்தினுடைய முடிவு இல்லையா, அது சூரியன் தென்கோடியில இருப்பான், வடக்குல காணாமையே இருக்கும் இல்லையா, அந்த இடத்த இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க சொல்லப்படுறது. அதுவும் சற்பதம் சாதையன் மித்ரம் அப்படின்றதுனால வியாழம்னா அதுவும் ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா, வியாழஸ்தமோமயான்னு, வியாழம்னா யானைன்னு அர்த்தம். நீதி சடகத்திலே அவனே சொல்றான் வியாழம் பால மிருணால தந்து பிரசவுன்னு சொல்றான் பர்த்திருஹரி. ஆனா வியாழம்னா யானைன்னு அர்த்தம். மத பிடிச்ச யானை இருக்க ராஜவீதியில நடந்து போச்சுன்னா பாகனால கூட அதை அடக்க முடியாது, ஏன்னா பாகனுடைய நிலையிலிருந்து அது விலகி போயிடும். அப்போ யானைக்கு எதிர யாராலையுமே நிக்கவே முடியாது, எல்லாரும் ஓடி பயந்து ஒதுங்கி போயிடுவான். ஏன் அப்படின்னா யானைக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு இருக்கிற சக்தி எல்லாம். அதனால யானை முன்னாடி யாருமே நிக்கவே முடியாது, பயந்து போயிடுவான். இது இந்த துஷ்டர்களுக்கு திருஷ்டாந்தம். இது காட்டுல சில மிருகங்கள் பார்த்தால் ராத்திரியில தான் சஞ்சரிக்கும். இப்போ அந்த மிருகங்கள்னா ஒருவேளை பகல்ல வந்ததுன்னா அந்த மிருகங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ராத்திரியில வந்தால் அதுக்கு தகுந்தபடி இறை கிடைக்கலாம், அதனால ராத்திரியில வரும். அதுவே தப்பித்து தவிர்த்து பகல்ல வந்தால் அதனுடைய நிலைமையே வேற. எப்பேற்பட்ட மிருகமா இருந்தாலும் நாம மீடியா சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கோம், சிறுத்தை அடக்கிறா, புலி அடக்கிறா, சிங்கத்தை அடக்கிறான்னு எல்லாத்தையுமே ஜனங்கள் அடக்கிடுவா. தனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு கர்வப்பட்டால் எப்படி இருந்தாலும் அது அடங்கிதான் போகும் கடைசியில், கர்வப்பட்டால். ராமன் காட்டுக்கு போறார். போகும்பொழுது எல்லா ஜனங்களும் பின்னாடியே போறார். ஜனங்கள்லாம் ராத்திரி தூங்குறார். சுமந்திரரை புல்தலையில தேர செலுத்து அப்படின்னு சொல்றார் ராமன். இப்ப எழுந்து பாக்குறா, ஜனங்கள்லாம் தேர் போன வழியே தெரியல. அப்ப வேற வழியா தேர போக வச்சதுனால பெருமாள் யாருமே பார்க்காதபடி மறைந்து போயிட்டான். வியாழகான பகவானுடைய நாமாக்கள்ல ஒன்னு இருக்கு இல்லையா, அகசம்வத்சரோ வியாழன்னு சொல்லி நாம சரஸ்நாமத்துல நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வியாழஸ்தமோமய அபிவியாழஸ்தமோமயா இருட்ட போக்கடிச்சான் பெருமாள் அப்படின்னு. ராமனுடைய குணங்கள்ல தகுந்ததாக விளங்குபவள் அவனுக்கு ஏற்றார் போல இல்லையா, துல்லியசீல வயோவிருத்தாம் அப்படின்னு சொன்னபடி ராமனுக்கு நிகர் சீதா பிராட்டி, சீதா பிராட்டிக்கு நிகர் ராமன் அப்படின்னு இருக்கு. அதனால்தான் ஜனகர் சகதர்ம சாரிணி தவ அப்படின்னு சொன்னார் கல்யாண காலகட்டத்திலேயே. அப்போ அவனுக்கு ஏற்ற துணை சீதா தேவி. ஸ்லோகத்து பிரகாரம் இந்த அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கும். சத்பதச்சாத், சத்பதேச்சாத் நல்வழியை ஆசைப்படுகின்ற அப்படின்னா அச்சாத்னா சுத்தமான ஜனகர்னு அர்த்தம். அயன் அபி எப்பேற்பட்ட மகாலட்சுமிய மனைவியாக கொண்டவன் சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருந்தும் கூட தமோமயக, எவனோ ஏதோ சொன்னா அப்படின்றதுனால அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமா ஆகி அதீத பர்வா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் கர்ப்பிணி ஸ்திரீயா இருக்கக்கூடிய அந்த பொண்ணை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்தான் வால்மீகி ஆசிரமத்தில். இதனால சில பேருக்கு இன்னைக்கும் இது காரணங்கள்லாம் வேற, ஆனால் சில பேர் தோணும்போது என்ன தோன்றது, கர்ப்பிணி ஸ்திரீயை காட்டில் விட்டவன் தானே அப்படின்னு இன்னைக்கும் அதிருஷ்யாக சில பேருக்கு பிடிக்காதவனாகவே ராமன் இன்னைக்கும் இருக்கான். சகசா எம்பெருமானும் பிராட்டியும் பிரிய மாட்டாள் அப்படின்றதெல்லாம் வேதாந்த தத்துவங்கள். ஆனால் கதைப்படி பார்த்தால் இந்த கதையை கேட்டால் யாருக்கா இருந்தாலும் ஒரு க்ஷணம் மாத்திரம் ராமனை பிடிக்காமத்தான் போகும். அதனால கர்வப்பட்டால் எப்படி இருந்தாலும் நமக்கு அனர்த்தம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 20வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 8வது ஸ்லோகம். துர்யாணாமபி சத்காரியே குணசாலி விமர்தினாம் அநாகமவிதாம் யுக்தா அபநீதேர் நிவாரணம். துர்யாணாமபி சத்காரியே குணசாலி விமர்தினாம் அநாகம விதாம் யுக்தம் அபநீதேர் நிவாரணம் அப்படின்னு ஸ்லோகம். போன ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தீயவர்கள்கிட்ட அதிகாரம் கிடைத்தால் நல்லவர்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்துவா அப்படின்னு சொன்னார். பாடுபடுத்தி அதனால ஏற்பட்ட அபச்சாரத்தின் காரணமாக இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு அறிவுறுத்தி காட்டுறார் சுவாமி தேசிகன். அதிகாரத்தில் இருக்கிறவா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சின்றவாளா இருக்கணும். கேவலம் ஆக்கிரமித்து, அதாவது அடுத்தவாளுடைய சொத்துக்களை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து சாதுக்களை ஹிம்சிப்பவர்களை வெளியில அப்புறப்படுத்தி அந்த சொத்தை யாருக்கு சேரணுமோ அவரிடத்துல வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவனா இருக்கணும். ஒருத்தருடைய சொத்து இருக்கு, அவர் சாது, அவர்கிட்ட போய் பலாத்காரமா அவருடைய சொத்தை அபகரிச்சுண்டு அவர் அடிச்சு வெளியில துரத்திட்டால் அதிகாரத்தில் இருக்கிறவர் அந்த சொத்தை அவரிடத்துல வாங்கி ஒப்படைக்கக்கூடியவரா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அந்நியாயத்தை தடுக்கணும். திமிரு பிடிச்சவா ஒரு கொழுப்புனால சாதுக்களை ஹிம்சிப்பா. அந்த ஹிம்சிக்காமல் சாதுக்களை காப்பாற்றணும். அதிகாரத்தில் இருக்கிறவா அதிகார செல்வாக்க பயன்படுத்தி நல்ல வழியில பேரை சம்பாதிக்கணுமோ தவிர அதை கெட்ட வழியில சம்பாதிச்சால் அவளுக்கு அனர்த்தம் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இது சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் வேற காட்டுறார். இந்த இடத்துல சத்காரியே துர்யானாமபி. இப்போ ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்து எவ்வளவு கோபாலாச்சார சுவாமி எவ்வளவு அழகான விஷயத்தை சுவாமி தேசிகன் இங்க சொல்றதா சொல்றார். ஒரு சொத்து பல வருஷங்களாக ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவ தாத்தா அனுபவிச்சார், அவ அப்பா அனுபவிச்சார், அதுக்கப்புறம் இவ அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்படி பல வருஷங்களாக அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனால் அதனுடைய தஸ்தா டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னொருத்தர் பேர்ல இருக்கு. சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றாராம், அதிகாரத்தில் இருக்கிறவா தஸ்தா என்ன சொல்றதோ அதன்படி நடக்கணுமா. அனுபவத்தினால எல்லாம் இந்த சொத்து இவன் இடத்துல சேர்ந்துடாது. அனுபவம் இருக்கட்டும், தாத்தா அனுபவிச்சார், அப்பா அனுபவிச்சார், நான் அனுபவிக்கிறேன், பரம்பரை பரம்பரையா இந்த சொத்தை நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு உடையவனாக இவர்கள் ஆக முடியாது. அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? யாரு அந்த பேப்பர்ஸ் வச்சுட்டு இருக்காளோ இல்லையா. அதுவும் சொல்லும்போது நாரத ஸ்மிருதியில சொல்றதா இங்க ஒரு வியாக்கியானத்துல உதாரணம் எடுக்கிறா, தஸ்தாவேஜ் இருக்கு அது பாத்தியம் இல்லாமல் அனுபவம் மட்டும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு நாரத ஸ்மிருதி அப்படின்னு இங்க காட்டுற. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த குயுக்திகளை அதிகாரத்தில் இருக்கிறவன் நிவிருத்தி பண்ணணும். அது வேதாந்தபடி பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கும். நையாயிக்கனை எப்படி கண்டிக்கணும் நியாய வைசேசிக்கணுன்றத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அழகா சொல்றதா உத்தமூர் சுவாமி சொல்றார். கனாதத்துல கனாத மதம், அதாவது நையாயிக்க மதம் ஒண்ணு, உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் விசாரிக்கிறதுக்காக ஏற்பட்ட சாஸ்திரம் தான் தர்க்கசாஸ்திரம். சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் வாசித்தால்தான் மற்ற சாஸ்திரங்களுக்கு நல்ல அஸ்திவாரம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட வசந்த சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துல சத்காரியவாதம் அப்படின்ற இந்த கொள்கையை விட்டுட்டு அசத்காரியவாதத்துல அவ அசத்காரியவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. சத்காரியவாதம்னா பானையேதான் மண்ணே தான் பானையாருது, நூலே தான் வஸ்திரமாருது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாற்றம் எதுவும் கிடையாது. காரிய காரணயோகம் அனன்யத்துவம், காரியம் வேற காரணம் வேறன்றது கிடையாது. ஆனா அவ அப்படி சொல்லல, மண் வேற கடம் வேற நூல் வேற வஸ்திரம் வேற இப்படியெல்லாம் பேசிட்டு அவ இருக்கான். இந்த வேதாந்த விஷயங்களை பத்தி, வேதத்துக்கு அவிரோதமா இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்களை பத்தி அவ தெரிஞ்சிக்காதபடியினாலையும், இதற்கு மாறாக அவ பேசுறபடியினாலையும் அதிகாரத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக அவளை நிவிருத்தி பண்ணணும். அதுவும் கபிலோ எதி சர்வஜ்ஞா கனாதோ நேதி காப்ரமா தாவுபோ எதி சர்வஜ்ஞௌ மதிமேத கதம்பவேத். கபிலரும் கனாதர் நியாயசாஸ்திரமும் சாங்கியசாஸ்திரமும் ரொம்ப வசதி தான். ஆனால் இப்படியெல்லாம் பேசின வேதாந்தத்துக்கு விரோதமாக பேசினிருந்தால் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அசத்ரவிய சிருஷ்டி பிரபூத்தி அர்த்த கிளிப்தியா ஸ்ருதி பிரக்ரியானாம் அதிக்ஷேபத்தச்ச உலூக உபதேச அபதேச பிரவருத்த கதாசேஷிதோசௌ கனாத பிரணாதா. அவன் இப்படியெல்லாம் தப்பு சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்றாரு. இத இப்படியெல்லாம் தப்பு தப்பா ஏதாவது உபதேசம் பண்ணியிருந்தானா அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? நியாயசாஸ்திரம் தேவைதான் நமக்கு. வேதாந்தம் என்ன, சங்கராச்சாரியர் சொல்லுகிறார், அந்நாய வேதாந்தகா நிர்மூலகான்னு. நியாயம் இல்லாம வேதாந்தம் வாசித்தா நிர்மூலமா தான் போனோம். நியாயசாஸ்திரம் தேவை, ஆனால் தப்பு தப்பா சொன்னா அதை ஏத்துக்க முடியாது இல்லையா. அதனால்தான் சுவாமி தேசிகனே நியாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தத்தை பண்ணார். இதுல ராவணன் விஷயமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. வாரணம் பொருதிய மார்பன் வரையினை எடுத்த தோளும்னு கம்பன் சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு புஜங்கள் ராவணனுக்கு பெருசா இருக்கு. உலகமெல்லாம் ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. கைலாசத்தையே அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு இருக்கு. சிறந்த குணம் அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் யாருக்குமே கிடையாது. ஆனாலும் ஒரு ஒரு யாராலையும் சகிச்சுக்க முடியாத ஒரு தவறு பண்ண காரணத்தினால அவனுக்கு கெட்ட பேர் தான் வந்தது. மேலும் ஜடாயுன்ற பட்சியை அவன் அழிச்சபடியினால, இத ஜடாயு அழிச்சால் என்ன தீங்கு வரும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவன் பண்ணதுனால அவனை பழி வாங்கறதே நியாயம். இவரு வியாக்கியானத்துல சொல்றா, சீதையை அபகரிச்சுட்டு போனதுனால வந்து ராமன் ராவணனை வதம் பண்ணல, ஜடாயுவை கொன்னபடினால ராமன் வதம் பண்ணார் அப்படின்னு இருக்கு ஒரு வியாக்கியானத்துல. அத்வைத பட்சமா சொன்னால் எல்லா புலமையும் இருந்து அவளுக்கு இருக்கக்கூடிய புலமை மற்றவாளுக்கு இல்லைன்ற சுவாமி தேசிகன், எல்லா புலமையும் இருந்தும் கூட சகுண பிரம்மத்தை ஒத்துக்கல பத்தியா, சகுண பிரம்மத்த தத்துவத்தை பொய்யாக்கிட்டு நிர்குண பிரம்மத்தை ஒத்துக்கிறாளே, அவளை ஒடுக்கறத தவிர அவளை தூரீகரணம் பண்றத தவிர வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்ற. அப்போ அதிகாரம் நம்ம கையில இருந்தால் நியாய மார்க்கத்துல பிரவேசிக்கணும். நியாயத்தை விட்டுட்டு அதை மீறி நம்முடைய பவரை பயன்படுத்தி அந்நியாயத்தில் பிரவேசிக்கவே கூடவே கூடாது. அப்படி பிரவேசிச்சால், கர்வத்தினால பிரவேசிச்சால் அனர்த்தம் தான் கிடைக்கும். உதாரணமாக ஒரு மகான் இருக்கார், அந்த மகானுக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரிடத்துல நாம பணிவோடு நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் அவரை நாம நம்மகிட்ட பவர் இருக்குன்னு அவரை நம்ம அழகழிச்சால் கண்டிப்பாக அது அனர்த்தத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார் தாசன்.